கண்கள் அசையாது, கண்கள் திறக்காது இருந்தவையார். ஆழ்வார் திருநகரில் உள்ள பொலிந்து நின்றவிரான் சன்னதியில் கிடத்தி மாறன் என திருநாமம் சாற்றினார். அங்கிருந்து தவழ்ந்து அருகில் இருந்த ஆதிசேகனின் அம்சமான புளியமரத்தின் அடியில் யோகாசனத்தில் அமர்ந்தது குழந்தை. தொடர்ந்து 16 ஆண்டுகள் யோகத்தில் உண்ணாது உறங்காது எழுந்துருளியிருந்தார். ஏகாந்தமாய் விஸ்வசேனர் எழுந்துருளி பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து மந்திரங்களையும் ரகசியார்த்தங்களையும் உபதேசித்து அருளினார். கடவாயுவை எதிர்த்தபடியால் சடகோபர் என்றும் ஒளிந்து நின்றவிரான் மகிழம்பூ மாலையை அனுகிரகிக்க அதை சாற்றிக் கொண்ட போது பகுளாபரணர் என்று அழைத்தாராம். தம் நூல்களின் வாயிலாக பிற மதங்களை சாடியபடியால் பராங்குசர் என்றும், குருகையில் அவதரித்தபடியால் குருகை பெறான் என்றும் பல பல திருநாமங்கள் உண்டும். ராமன் என்னும் திருநாமம் ஈரரசு படாமல் சீதாராமனையே சொல்வது போல் ஆழ்வார்கள் பதின்மராயினும் ஆழ்வார் என்னும் சொல் சடகோபனையே குறிக்கும் என்பர். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றிருந்த நம்மாழ்வாரி நேரில் காணாதபடியால் கண்ணன் தனது கீதையில் வாசுதேவ சர்வமதி சமஹாத்மா சுதுர்லவா எல்லாம் கண்ணனே என்றிருக்கும் மகாத்மா கிடைத்தற்கு அரியன் என்று வருந்தினானான். இவ்வாழ்வாரம் ஒரு சில நாள் முந்தி பிறந்திலோமே கண்ணனை நேரில் கண்டு அனுபவிக்க என சோதித்தாராம். இவருக்கு முன்பு துவாபர யுகத்திலேயே அவதரித்த மதுரகவி ஆழ்வார் பிரதேச யாத்திரையில் அயோத்தியில் தெற்கில் உள்ள எம்பெருமானை திசை நோக்கி வணங்கிய போது ஒரு பேரவையை கண்டு அதை அறிய எண்ணி தெற்கே வந்தபோது குருகூரில் கோயிலினுள் அந்த தேயசு நுழைய தானும் பின்தொடர்ந்து புளிய மரத்தடியில் ஆழ்வாரை சேவித்தார். கையை தட்டி ஓசையை எழுப்ப ஆழ்வார் திருக்கண்களை திறந்து கடாட்சித்தார். உடனே மானனை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டார். இரத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அதாவது உயிரற்ற பிரகதியினாலான உடலில் அணுவான ஜீவாத்மா புகுந்தால் எதை அனுபவித்துக்கொண்டு எங்கு இன்பம் உண்டு என்று எண்ணியிருக்கும்? இதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார். அதாவது உடலில் உள்ள புலன்களினால் கிடைக்கும் இன்ப துன்பங்களை நுகர்ந்து கொண்டு இன்புற்றேன் வாடினேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என்று. இதை கேட்டதும் நம்மாழ்வாரையே மதுரகவிகள் ஆச்சாரியனாக வரித்து பிரார்த்திக்க தத்துவ ஞானத்தை உபதேசித்து தான் ஏற்றும் பாஷணங்களை பட்டுவலை செய்ய நியமித்தார். ரிக்வேதசாரமாக திருவிருத்தம் 100 வாக்களையும், யஜுர்வேதசாரமாக திருவாசரியம் 7 பாஷணங்களையும், அகர்வணவேதசாரமாக பெரிய திருவந்தாதி 87 வாக்களையும், தாமவேதசாரமாக திருவாய்மொழி 1102 வாஷணங்களையும் வழங்கினார். நிவிதேசங்களுள் 36 திருப்பதிகளை பாடினார். பட்டர் ராமடியும் வேதசம்மிதாம் என்றும், சுவாமி தேசியன் சம்மிதா சார்வபௌமி சம்மிதான் திருஷ்டவந்தம் என்றும் ஆச்சாரியர்கள் இவர் நூலை எழுதாமறைகளாக போற்றினர். கடவோபன் செய்த உபகாரத்தை நினைக்கும் போது அவரை எப்போதும் நினைத்து நினைத்து இடைவிடாது தொழுது கொண்டே இருக்க வேண்டுமா? ஏன், அவரது உதவி அத்தகையது. வேதங்களை ஓதி அதன் பொருளை சிந்திக்கும் போது அவற்றுள் சில அசாரமாகவும் சில அல்பசாரமாகவும் சில சாரமாகவும் சில சாரதரமாகவும் சில சாரதமமாகவும் இருக்கின்றனவாம். இவற்றை பாகுபடுத்தி வேண்டாதவற்றை ஒதுக்கி பரமேகாந்திக்கு தேவையான சாரதமமான விஷயங்களை மாத்திரம் பொறுக்கி அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆழ்வாரின் ஸ்ரீசூக்தியிலோ கடல் நீரின் உப்பை அகற்றிய மேகம் உமிழும் நன்னீர் போல எல்லா விஷயங்களும் திரட்டுப்பாலாக அமுதமாக தேனாக பரம போக்கியமாக சாரதமமாகவே இருக்கிறது. எம்பெருமான் அளித்த மகிழம்பு மாலையை பிரசாதமாக சாற்றிக் கொண்டிருப்பதால் ஆழ்வாரின் திருமேனி மாத்திரம் மனங்கமழவில்லை, அவருடைய திருவாயிலிருந்து வரும் ஸ்ரீசூக்திகளும் மனங்கமழ்கின்றனவாம். என்ன மனம், பகவானின் லீலைகளை பேசுவதால் பிரம்மகந்தம் வீசுகிறது, நாவில் பிரம்மரசம் இனிக்கிறது. பிற மதவாதிகள் தாங்கள் நினைக்கும் பொருள்களை ஸ்ருதிகளில் காட்டுவதற்காக மீமாம்சா நியாய விருத்தமாக முன்னுக்கு பின் விரோதமாக வேத வாக்கியங்களுக்கு பிரமாணங்களுக்கு முரணாக பொருள் கூறுவதை பார்த்து வேதமாதாவே களைத்து அவதியுற்ற காலத்தில் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி இழைப்பாருமிடமாக இருக்கிறது. இங்கு வேத பிரதிபாத்தியனான பனவூர்களின் கல்யாண குணங்களும் அவதார லீலைகளும் மிக அழகாக சித்தரிக்கப்படுவதால் வேதமாதா ஆழ்வாரின் அருளிச் செயலில் சுகமாக இழைப்பாருகிறாள் என்கிறார் சுவாமி தேசியன். ஆழ்வார் சடவாயுவை எதிர்த்தது போல் சடர்களான நிறைந்த அறிவு இல்லாது அல்ப அறிவை கொண்டு வீண்வாதம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் சத்ருவாக விளங்குகிறார். இத்தக ஆழ்வாரை உபாசிக்கிறேன். உபாசனம் தியானம், இடைவிடாத நினைவு. ஆழ்வார் பகவானை தியானித்து அவனுடைய சம்சேகத்தை சேர்க்கையை அடிக்கடி பெறுகிறார். இதனால் ஆழ்வாரின் மகிழம்பு வாசனை பரமனுக்கும், பரமனின் திருத்துழாய் மாலையின் நறுமணம் ஆழ்வாருக்கும் பரவுவது போல் பரமனை அனுபவிக்கும் ஆழ்வாரை தியானம் பண்ணுவதால் தேசியின் இடத்திலும் தேசியின் சீசூக்தியிலும் மகிழம்பு மனமும் திருத்துழாய் மனமும் கமழ்வதில் தட்டில்லை அல்லவா என்பது ரசத்வனியாகும். இவன் நாசமுனிகள். நாசேன முனி நாசேன பவேயம் நாசவானகம் எஸ்ய நைகமிகம் தத்துவம் அஸ்தாமகதாங்கதம். ஈஷடமர்ஷண குலதிலகர் தொட்டை குலத்தரசர் என்று புகழ் பெற்ற ஈஸ்வர முனிகளுக்கு வீர நாராயணபுரத்தில் சோபகர் துருஷம் ஆணி மாதம் அனுஷ திருநட்சத்திரத்தில் கிபி 593-933 கஜானனர் அம்சமாக அவதரித்தார். ஸ்ரீரங்கநாதன் என திருநாமம். பால்யத்திலிருந்தே யோகத்தில் ஈடுபாடுடையவர். திருக்குடந்தை ஆறாமுதன் சன்னதியில் ஆறாமுதே அடியேன் என்கிற பதிகத்தை கேட்டு திருவாயம் முழுவதையும் அறிய விரும்பி ஆழ்வார் திருநகரில் எழுந்துருளி மதுரகாவி ஆழ்வார் என் கண்ணினுண் திருத்தாம்பு பதிகத்தை உபதேசம் பெற்று 12,000 தடவையை ஜபித்து யோகத்தில் நித்தியசூரியான அம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து அவரையே ஆச்சாரியனாக வரித்தார். அவரிடம் வழக்கில் மறைந்த திருவாய்மொழியையும் மற்ற பிரபந்தங்களையும் சம்பிரதாய ரகசியார்த்தங்களையும் பிரம்மசூத்திராதிகளையும் உபதேசம் பெற்றார். இவர் திவ்ய பிரபந்தங்களை மருமகன்களாகிய கீழேகத்தாழ்வான் என்கிற ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் மேலேகத்தாழ்வான் என்கிற ஸ்ரீ வரதனுக்கும் காலத்துடன் இன்னிசையில் கற்பித்தார். இவர் மூலமாகத்தான் சம்பிரதாய ரகசியங்களும் பிரம்மசூத்திராதிகளும் பிரபந்தங்களும் நமக்கு கிடைத்தன. இவர் முதற்கொண்டு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தீபோத்பன்ன தீபம் போன்று ஒளியில் தோன்றிய ஒளிக்கு போல பிரகாசிக்க தொடங்கிற்று. இவருக்கு சிஷ்யர்கள் எண்ணர். இயற்றிய நூல்கள் நியாய தத்துவம், யோக ரகசியம். 340 ஆண்டுகள் லீலாயுகுதியில் எழுந்துள்ளியிருந்தார். நம்மாழ்வாரின் சீடர். நாகமுனிகள் ஸ்ரீரங்கநாதர் என்று முழு திருநாமமாக இருந்தாலும் பெயரை சொல்லும் பொழுது பாதியை சொன்னாலும் முழுவதும் சொன்னதாக ஆகும் எனும் நீதிக்கு இணங்க நாதன் என்பதை ஸ்ரீரங்கநாதன் என்று கொள்ளலாம். இவர் யோகத்தினால் நம்மாழ்வாரிடம் பக்தி பண்ணி வேதத்தில் சொல்லப்பட்ட பிரம்மத்தை, சிவன் நாராயணனை, அவனுடைய ஸ்வரூபம், திவ்யமங்கள விக்கிரகம், திருக்கல்யாண குணங்கள், ஐஸ்வர்யம், உபய விபூதிகள் அனைத்தையும் பிரமாணங்களோடு ஆழ்வாரால் உபதேசிக்கப்பட்டு நன்கு அறிந்தார். ஆக தத்துவஹித புருஷார்த்தங்களை உள்ளங்கை நெல்லிக்கணி போல் அறிந்தார். இவர் பகவத் தியானம் பண்ணும் யோகிகளுக்குள் மிகச் சிறந்தவராக விளங்கினார். தாளம் வளம்புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி இன்னிகை தந்தவள்ளது என்றபடி தன் மருமகன்கள் மூலமாக நாம் எல்லோரும் பகவத் விஷயத்தை அனுபவித்து ரசிக்கும்படியாக பேருதவி செய்த நாதமுனிகளை அவருக்கு அடியனாய் தாசனாய் என்று நமஸ்கரிக்கின்றேன் என்கிறார். உய்யக்கொண்டார். நமஸ்யாமி அரவிந்தாட்சம் நாசவாவேல்யவஸ்திதம் சுத்தசத்வயம் சௌரேகே அவதாரமிவாபரம். இவர் திருவள்ளரையில் கிபி 827 ஜெயசேனரின் அம்சமாக முன்குடுமி அந்தனர் வம்சத்தில் சித்திரை மாதம் கார்த்திகை திருநட்சத்திரத்தில் அவதரித்தார். குண்டரிவிகாசர் என்று திருநாமம். நாகமுனிகளிடம் மந்திரங்களை, மந்திரார்த்தங்கள், 4,000 திவ்ய பிரபந்தங்கள், விசேஷார்த்தங்கள் உபதேசம் பெற்றார். இவருக்கு சீடர்கள் 5. ஒரு தடவை நாகமுனிகள் தம் தர்மபுத்திரியான அரவிந்த பாவையை பிறந்தகத்திற்கு அனுப்பினார். துணையாக சிஷ்யரான குண்டரிகாசரையும் அனுப்பினார். இங்கு வங்கிபுரத்து ஆட்சி தன் பரிசுரங்களின் மூலமாக பழைய அமுதை வீட்டு முற்றத்தில் அமரச் செய்து பரிமாறினார். இவர் புரசிகர் என்பது காரணம் போலும். சாப்பிட்ட பிறகு விடைபெற்று நாகமுனிகளிடம் சென்றார். குரு தன் யோக சக்தியினால் நடந்ததை உணர்ந்தாலும் குண்டரிகாசரை கேட்க மிக்க சந்தோஷத்தோடு உள்ளம் பொறித்தவராய் நடந்ததை சொன்னார். இப்படியா என்று நாகமுனி வருத்தப்பட்டார். ஆனால் அவரோ ஆச்சாரியனை சேர்ந்தவர்களுடைய அன்னம் பரம போக்கியம். போனகம் செய்த சேலம் தருவரையில் புனிதமன்றே, சதுச்சீட்டும் சுபாவனம் என்று கூறி கலக்கமில்லா தண்ணீரில் இட்ட நல்லதோடு சுவற்றை பிடித்து பாக்கியம் பெற்றேன் என்றார். இதை கேட்ட நாகமுனிகள் போன உகந்து நம்மை உய்யக்கொண்டீரே என்று கூறி கட்டி அணைத்துக் கொண்டானாம். அன்று முதல் உய்யக்கொண்டார் எனும் திருநாமம் வழங்கலாயிற்று. இவன் நாராயணனே மனித உடையில் ஆச்சாரியனாக தோன்றி வேதாந்த சாஸ்திரங்களை உபதேசம் செய்து சம்சாரிகளை திருத்தி கரையேற்றுகிறான் எனும் பிரமாணத்திற்கு ஏற்ப உயிர் கொண்டாடி தனது சிறையை வகிக்கின்றார். எம்பெருமானாகவே கண்ணனாகவே நினைத்து போற்றி பணிகிறார். ராமனிடம் அனுமன் பெற்றது போல ஆச்சாரியனால் கட்சி தழுவி அணைக்கப்பட்டவர்தான் அரவிந்தாட்சம். கண்ணம் தமிழை வளர் போன்ற அழகிய திருக்கண்களை உடையவர். உயிர் கொண்டாடோ குண்டலீகாட்சன் என்னும் திருநாமம் உடையவர். நாகபாவே விவசிதம். யாதவருக்கு யயாதியின் சாபத்தால் சிம்மாசனம் கிடையாது. கம்சனை கொந்த பிறகு கண்ணன் விரும்பியிருந்தால் தானே அரசனாக வாய்ப்புண்டு. அறுபது அவதாரமானபடியால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆயினும் சாபத்திற்கு மதிப்பளித்து நாகமாக ராஜாவாகும் விஷயத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உக்ரசேனருக்கு சிம்மாசனத்தை அளித்தான். உயிர்கொண்டாரம் நாகமுனிகளுக்க கட்டளைப்படி நடந்து கொண்டார். ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுவதில் இளையபெருமாள் காட்டில் ராமனுக்கு செய்தது போல நாகமுனியின் கருத்தறிந்து தொண்டு செய்வார். வேதன் ஆளவந்தாருக்கு தக்க தரம் அமையும் போது வேதாந்த உபதேசம் செய்யும்படி ஆச்சாரியன் நியமித்திருந்தார். தான் பரமதிக்கு நிறைவந்த போது தன் சீடரான மணக்கால நம்பியிடம் அப்பொறுப்பை ஒப்படைத்தார். அதோடு தான் காலக்ஷேபம் சாதிக்கும் போது நாகமுனியின் சித்தாந்த கருத்துகளுக்கு சிறிதும் மாறுதல் என்று உபதேசித்து வந்தார். சுத்தசத்துவமயம் கண்ணன் மனிதனாக உபதேசித்தாலும் அவருடைய திருமேனி ரஜோகுணம் தமோகுணம் கலக்காது சுத்த சத்துவ குணமுடையவனாகவே அப்ராதமாகவே இருந்தது. உயிர் கொண்டாலும் மனத்தின்மையால் ரஜோகுண தமோகுணங்களால் ஏற்படக்கூடிய காமம் கோபம் பேராகி மோகம் திமிர் பொறாமை ஆகியவற்றை அடக்கி சாத்திக குணங்களான சமம் புலனடக்கம் பொறுமை முதலிய குணங்களை ஏற்று தூய சாத்திகராகவே இருந்தது என்றான். எனவே பகவான் கண்ணனைப் போலவே இருக்கும் புண்டலீகாட்ச சூரி என்கிற உயிர் கொண்டாடிய தெரிவிக்கிறேன். மணக்கால் நம்பி அனுஜிதக்ஷமான யோகம் அபுண்ணியஜனபாதகம் அஸ்பிருஷ்டமதாகந்தம் ராமம் துரியமுபாஸ்மே. திருச்சி மாவட்டம் ராவடிக்கரையில் உள்ள மணக்கால கிரகாரத்தில் கிபி 832 குமுதரின் அம்சமாக மாசி மாதத்தில் அவதரித்தவர் ஸ்ரீராமமிஸ்ரர் மணக்கால் நம்பி என்று அழைப்பர். இவர் உயிர் கொண்டாருக்கு 12 ஆண்டுகள் சுற்றுவகை செய்து கொண்டு வேதாந்த உபதேசம் பெற்றவர். ஆச்சாரியனின் தேவிகள் பரமோதித்தவர்கள் திருமலப்பள்ளி கைங்கரியும் செய்தவர். இவருடைய சிஷ்யர்கள் 9 என்றார். புராண இதிகாசங்களில் புகழ் பெற்ற ராமர்கள் 3. அவர்களை காட்டிலும் வேறுபட்டவராய் அவர்களுடைய தீய பண்புகள் இல்லாதவராய் விளங்கியவர் இந்த ஆச்சாரியரான ராமர். உயிர் கொண்டாரை கண்ணனாக தியானம் செய்த சுவாமி தேசிகன் இவரை 4வது ராமராக பழைய ராமர்களை காட்டிலும் சிறந்தவரான அறிமுகம் செய்கிறார். பரசுராமர் பொறுமை இல்லாதவர். சக்கரவர்த்தி திருமகனின் புகழை பொறாதவர். ஆச்சாரிய ராமரோ பொறாமையை விலக்கி பொறுமையே கனமாக கொண்டவர், மனதை வசப்படுத்தியவர். அப்படியானால் கருணை பொறுமை ஆகிய ஆத்மகுணம் நிறைந்த தாசரதி ராமனை இவருக்கு ஒப்பிடலாமோ? எதில் கூடாது. ஏன்? ஆச்சாரியரோ புண்ணியங்களுக்கு அதாவது சாதுக்களுக்கு தத்துவ உபதேசம் செய்து நன்மைகளை புரிபவர். ஆயின் புண்ணியக்ஷேத்திர யாத்திரை செய்த பலராமனை இவருக்கு ஒப்பிடலாமோ? எனில் கூடாது. ஏன்? பலராமன் மதுபானம் செய்தவர். அதனால் அவர் கண்கள் எப்பொழுதும் சிவந்திருக்கும். மேலும் மத வெறி கொண்டவராயிருப்பார். இத்தகையோரிடம் நல்லோ நெருங்க முடியாதே. ஆச்சாரியரோ செருக்கோ அகங்காரமோ இல்லாதவர். இத்தகைய புகழ் பெற்ற ராமமிஸ்ரரே வணங்குகிறேன். இவருக்கு என்ன புகழ் தெரியுமா? நம் ஆச்சாரிய பரம்பரைக்கு உயிர் கொடுத்தவர் இவர்தான். நாகமுனிகள் தன் பேரன் ஆளவந்தாருக்கு தான் இவருக்கு உபதேசித்ததையெல்லாம் உபதேசிக்கும்படி உயர்கண்டாருக்கு நியமித்திருந்தார். சமயம் வாய்க்கவில்லை. பரமதிக்கும் சமயத்தில் மணக்கால நம்பிக்கை நியமித்தார். அப்பொழுது யாமுனர் அரசராக இருந்தார். தூதுவழிக்கிடையே கொடுக்கும் வியாஜத்தில் அவரை சந்தித்து ஸ்ரீரங்கம் அழைத்து வந்து திவ்ய தம்பதிகள் சேவையை பண்ணி வைத்து வேதாந்தார்த்தங்களை உபதேசித்தார். அந்த யாமுனர் மூலமாக வந்த உபதேச பரம்பரை இன்றும் நீடிக்கிறது. எனவேதான் ராமகிருஷ்ணரை உபாசிக்கிறேன் என்றார் நம் சுவாமி. யாமனாச்சாரியன் அவனந்தான். இகாலே யாமனும் தீர்த்தம் சரது பிருந்தாவனேஸ்திதம் நிலஸ்த ஜெம்மகஸ்பரிசே எத்திர கிருஷ்ண கதாதரகம். நாதமுனிகளின் குமாரான ஈஸ்வரவட்டாழ்வானின் திருக்குமாரர் இவர். கிபி 917 வீரநாராயணபுரத்தில் தொட்டைக்குலத்தார் குலத்தில் தாது வருஷம் ஆடி மாதம் உத்தராசாரா திருநட்சத்திரத்தில் அறிவித்தரின் அம்சமாக அவதரித்தவர். மணக்கால் நம்பியிடம் மந்திரோபதேசம் வேதாந்தகார சேவம் பெற்றவர். இவர் இயற்றிய நூல்கள் 9. சோத்திரரத்னம், ஆத்மசித்தி, ஈஸ்வர சித்தி, சம்பித்தி, ஆகம பிராமணியம், புருஷ நிர்ணயம், கீதாசங்கிரகம், மாயாவாத கண்டனம், சதுஸ்லோகி. சீடர்கள் பதினைவர், தகப்பனாரிட்ட வயல் யமுனை துறைவன்,